தனி கொம ஒரு தினத்து புறா உனு கந்துலி ரூராகியா ஓபனே நித்மானே ஹாமுவே வித ஆயே தனி கொம ஒரு தினத்து புறா உனு கந்துலி ரூராகியா ஓபனே நித்மானே ஹாமுவே வித ஆயே ஹாமுவே வித ஆயே.